శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్య వాగ్వృత్తి పర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. అనంత సూరిసూనవేభినంద్యమాన వైభవాదిగంతవాదిహంస చైత్రకాళమేఘ దేశికా ఉపాత్త సర్వసాధనాయ హంత వర్ష వింశతో పునః పునః నమస్క్రియాస్తు వెంకటేశ సూరయే. నమో. இப்பொழுது சங்கல்ப சூரியோதயத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். இது சுமதி ராஜா இவ ரெண்டு பேருடைய சம்பாதம் உரையாடல்னால நமக்கு தெரிவிக்கிற ஒரு விஷயம். சுமதி கேக்குற எம்பெருமான் பரம காருணிகன்னு சொல்றாரு. அப்படி பரம காருணிகனாக எம்பெருமான் இருக்கும் பொழுது இங்க இருந்துருக்கிற சேதனங்கள் எல்லாம் இவெல்லாம் இந்த சம்சாரத்துல உழண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காளே, இவளை அவரே அவ எல்லாருக்கும் முக்தி கொடுத்து எல்லாரையும் ஒரு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கப்படியாக பண்ண வேண்டியதுதானே அவ. அவர் ஏன் தன்னுடைய கருணையை காமிக்காத இருந்துட்டு இருக்க? இப்படி இருந்தாக்க அது பரமகாருணிகன்ற வார்த்தை அவருக்கு சரிபடுமா என்று கேட்கிறார். இந்த சுமதி கேட்டதுக்கு விவேகன் ராஜா விவேகன் பதில் சொல்ற, வசந்த் நீ ரொம்ப நல்ல கேள்வி கேட்டுட்ட, இருந்தாலும் கூட அவளுக்குன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, பெருமாளுக்கு கூட ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அவருக்கு ரெண்டு தேவிகள் இருக்கா, தயான்னு ஒருத்தர் இருக்கா, லீலான்னு ஒருத்தர் இருக்கா. லீலா சொல்ற மாதிரி கேட்கச்செல்லாம் பார்த்தோம்னா இந்த சம்சாரத்துல நம்மள வழும்படியாக பண்ற, தயா சொல்றத கேட்கச்சு அந்த சம்சாரத்துல உழல்றவாட ஒரு வியாஜத்தை பார்த்து அவ ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றான்றத பார்த்த உடனே அவளுக்கு மோட்சம் கொடுக்கறேன் என்று சொன்னார். இப்ப ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி, அதுக்கு அவரே பதில் சொல்றேன். கேள்வி கேட்டு பதில் சொல்றேன். சுகதுக்க வாகினீனாம் வியத்ய விநிமய நிவர்த்தன நருகேன் நியதக்ரமே பிரவாகே நிபதித முட்சிப்பிய மோததே தேவா. உண்மையில ஒரு விஷயம் நான் சொல்றேன். நானு பெருமாள் நமக்கு அனுகிரகம் தான் பண்ற. நாம நினைக்கிற மாதிரி பெருமாள் கருணையே இல்லாத இல்ல, நம்மள சம்சாரத்திலேயே வழிநின்று இருக்கும்படியாக அவர் பண்ணல. உண்மையில் நமக்கு அனுகிரகம் பண்ற. ஆனா சிலதெல்லாம் ஒரு நியத்தி இருந்துருக்கு, அந்த நியத்திய பெருமாளும் திட்டுன்னு மாத்த மாட்டேன். சுகதுக்க வாங்கினீனம் வியத்திய விநிமய விநிவர்த்தன நருகே நியதக்ரமே பிரவாகே நிபதிதம். நம்ம ஒரு பெரிய வெள்ளத்துல விழுந்திருக்கோம். அந்த வெள்ளத்துல விழுந்துட்டு இருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, அது இன்பமும் துன்பமும் சுகமும் துக்கமும் மாறி மாறி மாறி மாறி வந்துட்டு இருக்கிற ஒரு வெள்ளம் அது. அந்த வெள்ளத்துல விழுந்த பிற்பாடு அது என்ன பண்ணோம்னா, இந்த வெள்ளத்துல இந்த சுகதுக்க பிரவாகம் இருந்துட்டு இருக்க, இந்த பிரவாகத்துல நம்மளால சிலதெல்லாம் பண்ண முடியாது. வியத்திய விநிமய நிவர்த்தனா நருகே. இப்போ சுகம் துக்கம்ன்ற வெள்ளங்கள் மாறி மாறி வருதுன்னு சொல்லி சொன்னோம். நான் என்ன சொல்றேன், சின்ன வயசு முழுக்க சுகம்லாம் என்ன வந்துட்டோம். நான் ஒரு 50-60 வயசு இருக்குல்ல சுகத்தெல்லாம் அனுபவிச்சுடுறேன். 60 வயசுக்கு மேல வரக்கூடியதெல்லாம் துக்கமாவே வந்துட்டு போட்டோம். அதையும் அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். சுகம் துக்கம் ரெண்டையும் அனுபவிக்கணும் அவ்வளவுதானே. அட்டியஸ்டிச்சு நான் மொத்தம் சுகத்தெல்லாம் அனுபவிச்சிடறேன், அட்டியஸ்டிச்சு நான் துக்கத்தை அனுபவிச்சுக்கிறேன், அப்படி கொடுக்கலாமா அப்படின்னா, அந்த வியத்தியம்ன்றது இருக்க, இந்த மாறி மாறி கால பரிவர்த்தனம் இருந்துருக்க, அது யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதான். அது எப்ப சுகம் பலன் கொடுக்கும் அப்பதான் பலன் கொடுக்கும், எப்ப சுகம் வருமோ அப்பதான் சுகம். கர்மா வந்தாலும் சுகம் வரணும்னா சுகம்தான் வந்தாகும், கர்மாவனால துக்கம் வரணும்னா துக்கம் வந்துதான் ஆகும். அது வியத்தியம் பண்ண முடியாது. விநிமயம் அப்படின்னு சொன்னா என்னுடைய கர்ம பலனை இன்னொருத்தருக்கு கொடுத்துடுறேன், இன்னொருத்தருடைய கர்ம பலனை நான் வாங்கிக்கிறேன். சாதாரணமா ஒருத்தர் பாருங்களேன், ஒருத்தர் வயசு 90 வயசு 95 வயசு ஒருத்தர் இருக்க, அவ பையன் சின்ன வயசுலயே அவ உடம்பு முடியாத போயிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப உடம்பு முடியாத இருக்கிற ஸ்தித்தில போய் அவள்கிட்ட பார்த்து எனக்கு எவ்வளவு வயசு இருக்கோ அவ்வளவு வயசு என் பையனுக்கு கொடுத்து விடுறேன், என்ன இப்பவே எடுத்துக்கோன்னு கேட்டாக்க அது முடியாது. பையனுடைய கர்மா என்னவோ அதுதான் அது. அவனுக்கு எப்ப வயசு முடிஞ்சு போச்சுன்னா அது என் வயசு நான் அப்பாவுக்கு கொடுத்து விடுறேன், எனக்கு 80 வயசு இருந்ததுனாக்கா இப்ப அப்பாவுக்கு 60 வயசு இருக்குன்னாக்கா பரவாயில்ல நான் 10 வருஷம் நான் கொடுத்து விடுறேன், நானு அப்பா 70 வயசு இருக்குல்ல இருக்கட்டும்னு ஆசைப்பட்டேனாக்கா அது பண்ண முடியாது. இது விநிமயம் பண்ண முடியாது. வியத்திய விநிமய நிவர்த்தனம், ஏதோ கர்மா ஏதோ பண்ணிருக்கேன் இதுக்கு பலனே கொடுக்காத இருந்து விட்டுமே. கர்மா பண்றது மொத்தத்துக்கும் பலன் கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தமான என்ன கேட்டோம்னா அதுவும் பண்ண முடியாது. கர்மா கொடுத்த பலன் தான் கொடுத்துதான் ஆகும். நியதக்ரமே பிரமாஹே நிபதிதம், இப்படி சுகம் துக்கம் என்று சொல்லக்கூடிய நியதமாக இருந்துருக்கிற ஒரு பிரவாகத்துல விழுந்துருக்க. இந்த பிரவாகம்னு சொன்ன வார்த்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஆற்று வெள்ளத்துல ஓடிச்சு இது தேச காலத்தினாலேயோ யாராலையும் மாத்துறதுன்றதே முடியவே முடியாது. இந்த ஒரு 10 மரம் இருந்துருக்கும், இந்த மரம் பேர்ந்து போகும், அந்த ஆற்று வெள்ளத்துல அடிச்சுட்டு போகும், இன்னொரு மரம் தப்பிச்சிடும், ஒரே பிரவாகம் தான் போகும். இந்த பிரவாகம் போச்சு, ஏன் இந்த மரம் மாத்திரம் அடிச்சுட்டு போயிட்டு இன்னொரு மரம் போலையே அப்படின்னு கேட்க முடியாது, நம்ம க்வெஸ்சன் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சன்னிவேசம். சரி போன வாட்டி இந்த பிரவாகத்துல போச்சு, இப்படி எல்லாம் போச்சு, அதே மாதிரி இந்த வாட்டியும் இதெல்லாம் போகுமோ அப்படின்னு நினைச்சோம்னா இந்த வாட்டி போகாதையும் இருக்கலாம், போன வாட்டி போகாதது இந்த வாட்டி போனாலும் போயிடலாம். இது எதையுமே நம்ம கேள்வியே கேட்க முடியாது. அதே மாதிரிதான் சுகதுக்கமாகிற ஒரு வெள்ளம், அந்த வெள்ளத்துல நாம எல்லாரும் மூழ்கி இருந்துருக்கோம். இந்த வெள்ளத்துல மூழ்கி தப்பிக்கிறது, ஆறு பிரவாகத்துல மூழ்கி தப்பிக்கிறவன காட்டிலும் வெள்ளத்துல மூழ்கி தப்பிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லா இருந்துட்டு இருக்கிறவங்க கூட நல்லா நீச்சல் தெரிஞ்சவனா இருந்தான்னாக்கா ஆறு வெள்ளத்துல ஒரே ஒரு ரீதியில போகும், ஆறுல போனாக்கா அவன் பயிற்சி போயிடுவான். ஆனா வெள்ளம் எங்க போகும் எப்படி அடிச்சு போகும்ன்றது தெரியாது. அப்படிப்பட்ட வெள்ளத்துல அடிச்சுட்டு போறவால நம்மள பெருமாள் பாக்குற, அவனை நன்னா கை மொல்ல வெள்ளத்துல போறவாள் அவளுக்கு உபகாரம் பண்றதுன்றது இருக்க பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா. பெருமாள் இப்படி வெள்ளத்துல சுகதுக்க ரூபமான பிரவாகத்துல அடிச்சுட்டு போற நம்மள ஒரு கையை பிடிச்சி தூக்கி விட்டு மோட்சத்தை கொடுத்து பெரிய சந்தோஷத்தை அடையிற பெருமாள் என்று சொல்லுகின்ற. இத கேட்கிற சுமதி, இதை கேட்ட உடனே அவன் மறுபடியும் ஒரு சொல்ற, அவளுக்கு ஒரு மறுபடியும் ஒரு சந்தேகம் வருது. அரியபுத்திர அநாதவ் கதே கத்தே அலத்த பூர்வ மோட்சகா அனந்தே விபரிஜன காலே கேன கதம் லப்தத்தை இது சங்கா கலங்க கற்புரிதம் மே ஹதயம். என்னுடைய மனசு இப்போ எப்படி இருக்கு தெரியுமான்னு கேக்குற, என்னுடைய மனசு கொஞ்சம் ஒரு சந்தேகத்தினால என் மனசு அழுக்கடைஞ்சதாக இருந்துருக்குன்னு சுமதி சொல்ற. ராஜா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த சம்சாரத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு நேத்தி இல்ல, எத்தனையோ நாளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அனாதி காலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி இத்தோட முடிஞ்சு போயிடுறதுன்னாக்கா அதுவும் இல்ல, இன்னும் எவ்வளவு நாள் சம்சாரம் இருக்குமோ நமக்கு தெரியாது. அனந்தே விபரீதன காலே, இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதியில நிலைமையில யாரால எப்படி நமக்கு மோட்சம் வரப்போறது, இந்த சம்சாரத்துல இருந்து நாம எப்போ விடுபட போறோம்னு புரியலையே எனக்கு, இது கேக்குற சுமதி கேக்குற. அதுக்கு ராஜா பதில் சொல்ற, தேவி விவேகவல்லபே அனதிகத பிரமாண தர்க்க சரணிறிவ கதமேவம் ஆசங்கசே. இந்த பிரமாணத்தை பத்தி தெரிஞ்சுக்காதவா மாதிரி நீ இப்படி கேக்குறிய. நம்ம எல்லாரும் சாஸ்திர வசியாள், இந்த சாஸ்திர வசியாளா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கோ அது அப்படியே நாம ஏத்துக்கிறவா, சாஸ்திரத்தை நாம கேள்வி கேட்கறவில்லை. சில சமயங்கள்ல சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேர பிரத்யட்சமா பாக்கிறதுக்கோ அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்கு எதிர்மறையாக இருக்க மாதிரி தோணும். அப்படி கிடையாது நம்ம சித்தாந்தம், இருந்தாலும் என்ன சொல்லிருக்கோ அது அப்படியே ஏத்துக்கிறோம். எங்கெங்கெல்லாம் இந்திரியங்கள்னால நம்மளுடைய புலன்களால அறிய முடியாத விஷயங்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம். புலன்களால அறியக்கூடியதற்கு பிரத்யக்ஷம் அனுமானம் இவைகள்லாம் பிரமாணமாக இருந்திருக்கு. இந்த சப்தம் சாஸ்திரத்தை பிரமாணமாக இருந்திருக்கிற அப்படின்னால இப்போ பிரம்மம் இருக்கு என்பதை நாம சாஸ்திரம் மூலமா தான் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நையாயிகள்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரானுமானம்னு சொல்லுவா, பெருமாள் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு கேட்டா அதுக்கு அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. எப்படிப்பட்ட அனுமானம், என்ன அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லோகத்துல எதெல்லாம் காரியமாக இருந்துருக்கோ கிரியையாக இருந்துருக்கோ அது எல்லாம் யாரோ ஒருத்தரால செய்யப்பட்டதாக இருக்கணும். இல்லட்டா செய்யப்படாததாக இருந்ததுனாக்க அது காரியமாக ஆகாது. ஒரு மண்பானை இருக்கு, இது மண்பானன்றது காரியம், இந்த காரியமானது ஒரு குயவனாலே செய்யப்பட்டது. அந்த மாதிரி எந்த வஸ்து எந்த காரியத்தை எடுத்திருந்தாலும் யாராலேயோ ஒருத்தரால செய்யப்பட்டதாக இருக்கணும். இப்ப லோகமே கூட ஒருத்தருடைய கிரியேஷன் தான், இதுவும் காரியம்தான். இது எப்படிப்பட்ட காரியம்னு கேட்டா, இது மலையாட்டம் இருக்கு, மலையா இருந்துருக்கு, கடலா இருந்துருக்கு, இப்படி மண்ணா இருந்துருக்கு. அது மாத்திரம் இல்ல, மரம் செடி எல்லாம் முளைக்கிறது, யார் போட்டா என்ன ஒன்னும் தெரியல. அப்போ சித்தியங்கராதிக்கம் சகர்த்திருக்கம், இப்ப இங்க நாம பார்த்துட்டு இருக்கிற பூமி மலை முதலியவெல்லாம் கூட யாரோ ஒருத்தராலே பண்ணப்பட்டது. அந்த யாரோ ஒருத்தர் யாரு அப்படின்னா, நம்மளாம் இல்ல, அந்த யாரோ ஒருத்தர் தான் ஈஸ்வரன் என்று சொல்லி ஈஸ்வரனை அனுமானத்தினால சாதிக்கிறவாளாக இருந்துட்டு இருக்க நையாய்க்கள்லாம். ஆனா நாம அத ஒத்துக்கிறது இல்ல. அனுமானத்தினால நீ சொன்னா சொல்லிக்கோ, அது வேற விஷயம். ஆனா பிரமாணம், தர்க்கரூபமான பிரமாணத்தினாலதான் சாதிக்க முடியும். அதீந்திரியங்கள்னால இருக்கு. பிரமாள் நாலு திருக்கைகளோட எழுந்திரல் இருக்காருனா, நாலு திருக்கைகளோட எழுந்திரல் இருக்கார்ன்றது யார் பார்த்தா? பிரமாணம் சொல்றது. சவ்யம் பாதம் பிரசாதி சிததுரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு ஆதிசேஷன் மேல பெருமாள் எழுந்திரல் இருந்துருக்கே, நாம போனோம்னாக்க அந்த ஆதிசேஷன் மேல காலை வச்சு ஏறி பெருமாள் மடியில நாம உட்காந்துக்கிறோம்னு சொல்லிருக்கு. இது யார் பார்த்தா? ஏற்கனவே முக்திக்கு போனதா வந்து நமக்கு சொல்றாளா? இல்ல, கௌஷீதிக்கு உபனிஷத்துல பரியங்க வித்தியில இந்த விஷயத்த சொல்லிருக்கு. ஆகையால இந்த மாதிரி எல்லாம் பிரமாண சரணால நாம இருக்கிறோம். ஆகையால இது பிரமாணத்தை பத்தி தெரியாதவா கேக்குற மாதிரி நீ கேக்குறியம்மா, இப்படி சந்தேகப்படுறிய. நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கும் நான் பதில் சொல்றேன், கேட்டுக்கோ என்று சொல்ற ராஜா. காலஸ்வபாவநியதிஷு வஸ்துஷு காரணம் கிபிவாத்ரேதி தாபசைரபி தர்க்கிதம். உடனே ராஜா சொல்ற, நீ கேக்குற கேள்வி சரியான கேள்வி. எப்பேற்பட்ட தபஸ்விகளாக இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட, மகர்ஷிகளுக்கெல்லாம் கூட இந்த பிரம்ம விஷயத்துல பல சந்தேகங்கள்லாம் வரும். அந்த மாதிரி மகர்ஷிகளுக்கெல்லாம் தபஸ்விகளுக்கெல்லாமே சந்தேகம் வரச்சு உனக்கு சந்தேகம் வந்தது, இது ஒன்னும் தவறில்ல, இயல்புதான். காலஸ்வபாவ நியதி எதிர்ச்சாதிஷு வஸ்திஷு காரணம் கிமிவாத்ரேதி தபசைரபி தர்க்கிதம் என்ற, தபஸ் பண்ணவர்களாக இருந்திருக்கிற பிரம்மவித்துக்களை கூட இந்த லோகத்துல பிறப்பு இறப்பு ரக்ஷணம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு இதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற திருஷ்டி ஸ்திதி பிரளயம் என்று மூன்றுக்கும் காரணமாக இருந்திருக்கிற பிரம்மம் எது என்பதுல ஒரு சந்தேகம் இருக்கான். அவளே சொல்லியிருக்க, பிரம்மவாதினோ வதந்தி கிங் காரணம் பிரம்மா அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்வேதா ஸ்வேதர உபநிஷத்துல சொல்ற, இது காலஸ்வபாவமா நியத்திகி எதிர்ச்சாம், காலஸ்வபாவம். இதுக்கு காரணமான பிரம்மம்னு சொல்லச்சு காலம்தான் காரணமா, அல்லது ஒரு இயற்கை தான் காரணமா, இந்த யாதச்சிகமாக இருக்கக்கூடிய நியத்தி தான் காரணமா, இல்ல கர்மா காரணமா, இல்ல எதுவாகதோ அது. அப்பப்போ ஒரு சமயம் காலம் காரணமா இருக்கட்டும், ஒரு சமயம் கர்மா காரணமா இருக்கட்டும், ஒரு கால் ஒரு நியத்தி காரணமாக இருக்கட்டும். சூரியன் ஏன் கிழக்க உதிக்கிறான்னாக்க அது நியத்தி தான், வேற ஒன்னும் காரணம் சொல்ல முடியாது. ஆகையால இது மேற்குதான் உதிச்சா என்ன, வடக்குதான் உதிச்சா என்னன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நியத்தி தான் காரணமாக இருந்துருக்கா, எது பிரம்மமாக இருந்துருக்கு, இல்ல பஞ்சபூதம் காரணமாக இருந்துருக்கா, பிரகிருதி காரணமா இருந்துருக்கா, இல்ல இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஏதோ ஒரு வஸ்து இருந்துட்டு அது சிருஷ்டித்தது. பிரளயங்களுக்கு காரணமா இருக்க எது காரணமா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னுட்டு பிரம்மவித்துக்கள் எல்லாமே விசாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி விஷயத்துல உனக்கு சந்தேகம் வந்ததுல ஒன்னும் தப்பில்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நாம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், அத நீயும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேளு என்று சொல்ற. கர்மா வித்யாதி சக்கரே பிரதிபுருஷமிஹா நாதி சித்திர பிரவாகே தத்தத் காலே விபத்தி பவதி பகுவிதா சர்வ சித்தாந்த சித்தாம் தல்லத்த சுவாவகாச பிரதம குரு கிருபா கிருஷ்யமான கதாசிதி முக்தைஸ்வர்யாந்த சம்பன்னிதிர விபவிதா கச்சித் இத்தம் விபச்சிதி. இதே ஸ்லோகம் சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல உபோத்காத அதிகரணத்திலையும் கடைசியில சாக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. கர்மா வித்யாதி சக்கரே. இப்போ நமக்கெல்லாம் ஒரு நியதி இருந்துருக்கு. அந்த நியதி எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னு பார்ப்போம். இந்த கர்மா இருந்துருக்க இப்போ பிரமாண விரோதத்தினால மாத்திரம் நான் சொல்லல. இப்ப இங்க வரச்சு ஒரு அனுமானம் கேக்குறேன். அனுமானத்துல என்னன்னு கேட்டாக்க, அதாவது சுமதியினுடைய சந்தேகத்துக்கு காரணத்தை என்ன பார்க்கணும். இத்தனை நாளா பெருமாள் அனுகிரகம் பண்ணல, இப்பதான் அனுகிரகம் பண்ணுவேன்னு நீ சொல்ற. இப்ப இத்தனை நாளா பண்ணாதது இப்ப அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வஸ்து ஒண்ணு உண்டாகணும்னு சொல்லி சொன்னவனாக்க அந்த வஸ்து உற்பத்தி ஆறத்துக்கு மின் சமயத்துல அதுக்கு சஜாத்தியமான வேற ஒரு அந்த வஸ்து இருந்திருக்கணும், அப்பதான் அந்த வஸ்து உண்டாக முடியும். இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இது அதே மாதிரி இப்ப இன்னைக்கு வெயில் அடிக்கிறது மழை பெய்யறது என்ன சொன்னவனாக்க, இந்த வெயில் மழையெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான், இப்ப மறுபடியும் இந்த இது ஒரு சூழ்நிலையில ஒரு இயற்கையில இன்னைக்கு வெயிலா பரிணமிக்கிறது மழையா வருதுன்றது தான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பக்தி பிரபத்தி எல்லாம் காரணம்னு சொல்லி சொன்னையான, அந்த பக்தி பிரபத்தி எல்லாம் ஏற்கனவே இருந்ததா இல்ல இப்ப புதுசா உண்டாருதா? ஏற்கனவே இருந்தாதான் அது இப்ப உண்டாக முடியும். ஏற்கனவே இருந்ததுன்னாக்க அப்பவே காரிய சித்தி ஆகி எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சிருக்கணும். ஆனா காரிய சித்தி ஆகல, இப்பதான் வந்ததுன்னாக்க அதை எப்படி ஏத்துக்க முடியறதாக இருந்துட்டு இருக்கும்? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி. இந்த அனுமானத்துக்கு சொல்லச்சு நாம அனுமானத்தெல்லாம் பத்தி நாம விசாரப்படுறதில்ல. நாம பிரமாணமா சப்தத்தை தான் பிரமாணமா எடுத்துட்டு இருக்கோம். ஆகையால சப்தம் என்ன சொல்றதோ வேதம் என்ன சொல்றதோ அதை நாம எடுத்துக்கிறோம். ஆகையால வேதத்திலேயே பெரிய அங்க இருக்கிறவாளு பிரம்மவித்துக்கள் எல்லாமே சந்தேகப்படுச்சு, உனக்கு சந்தேகம் வர்றதுல ஒன்னும் தப்பில்லைன்னு சொன்னார் கீழே. இப்ப அடுத்த விஷயத்த நீ சொல்ற, நீ ஒன்னு முக்கியமான கவனிக்க வேண்டும். கர்மா வித்யாதி சக்கரே அப்படின்னு இதுல ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கணும். கர்மா அவித்ய இவைகள்லாம் ஒரு சக்கரம் மாதிரி சுத்தர்தான். அந்த சக்கரம் மாதிரி சுத்தச்சு கர்மான்ற ஆதி சப்தத்தினால வாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் இவெல்லாம் எடுத்துக்கணும். இது அனாதியாக இருந்துருக்கு. இங்க அவித்ய கர்மானா வினைப்பயன், அவித்யன்னு சொன்னதுனால என்ன சொல்றதுன்னா அனாத்மனி ஆத்ம புத்தி, ஆத்மா இல்லாத விஷயத்துல ஆத்மாவா நினைக்கிறது இருக்க அதுதான் வந்து அவித்ய. அதுக்கப்புறமா அதனுடைய வாசனை தொடர்ச்சி, அது ருச்சி, அதுலயே செய்யணும் செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் பற்று, பிரகிருதி சம்பந்தம், இதெல்லாம் ஒரு சக்கரம். இந்த சக்கரம் இருந்திருக்க பிரதிபுருஷம் இக அனாதி சித்திர பிரவாகே, இதெல்லாம் மாறி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இது விசித்திரமான ஒரு பிரவாகம். இது கர்மாவனால இது வந்திருக்கா, வாசனையினால வந்திருக்கா, பற்றுன்றது வந்திருக்கா, எப்படி இது இது என்னதுன்றதெல்லாம் யாராலையும் ஒன்னும் சொல்லவே முடியாது. இது ஒரு விசித்திரமான ஒரு பிரவாகம். இது பிரதிபுருஷம் இகானாதி சித்திர, இது அனாதியாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பிரவாகம். இந்த கர்மா வித்யாதி சக்கரம் இதுதான் சம்சாரம். இந்த சம்சாரமாகிற ஒரு பிரவாகம் இருந்துட்டு இருக்க இப்ப வந்தது இல்ல, அனாதியாக இருந்துட்டு இருக்கு. அனாதியாக இருந்துட்டு இருக்கிறது மாத்திரம் இல்ல, பிரதி புருஷம் ஒவ்வொரு புருஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்கேயுமே எதுவுமே அடங்க முடியாது. ஒத்தனுக்கு பார்த்தோம்னாக்கா நாம பார்ப்போம், நாம நாமெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டம் எல்லாம் வருது. நாம ஆரம்பத்திலேருந்து இந்த ஜென்மத்துல நல்ல காரியமே தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நிச்சய நிச்சயம் ஒரு அடி வந்துட்டு நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். இதே பார்த்தோம்னா நிச்சய நிச்சயம் நாஸ்திகனா இருந்துட்டு பெருமாளையே வெயிறவனாக இருந்துட்டு இருக்கான், அவன் எல்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான், நன்னா இருந்துட்டு இருக்கான். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே நமக்கு மாத்திரம் என்னத்துக்கு இப்படி ஒரு துக்கம் வருது, நாம மாத்திரம் என்னத்துக்கு பெருமாளை நினைக்கணும்னு நமக்கு நிச்சயம் தோணும். இது இயல்பு, மனுஷனுடைய இயல்பு. அதே மாதிரி ஒத்தன் இப்ப நல்லா இருக்கான், ஒத்தனுக்கு வந்து இப்போ நல்ல காரியத்துக்கு உண்டான பலன் தான் வருது, இன்னொத்தனுக்கு கெட்ட காரியத்துக்கு உண்டான பலன் முன்ன வந்துட்டு அப்புறம் நல்ல காரியத்துக்கு உண்டான பலன் அப்புறமா வருது. ஒத்தனுக்கு சின்ன வயசுல நல்ல காரியம் பண்ணத்தினுடைய பலன் வருது, அதுக்கப்புறமா வந்து கெட்ட காரியத்துக்கு உண்டான பலன் வருது. இப்ப ஒத்தனுக்கு இருந்த மாதிரியே எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பிரதி புருஷம் மிக அநாதி சித்திர பிரபாகே. இந்த லோகத்துல பிரதி புருஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்துட்டு இருக்கும். இதுல இப்படிதான் ரூல்ஸ் சொல்லவே முடியாது. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே தத்த காலே விபத்தி பவதி பகுவிதான் சர்வ சித்தாந்த சித்தா. தத்த காலே விபத்தி, அந்த கர்மா அந்த வினை பலன் கொடுக்கறதுன்றதுக்கு ஒரு காலம், அது பெருமாளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அந்த பலன் கொடுக்கற காலத்துல பலனை கொடுக்கறதுன்றது சர்வ சித்தாந்த சித்தா. இது பகுவிதமாக இருந்துருக்கு, பல பிரகாரமாக இருந்துருக்கு, யாராலையும் க்வெஸ்சன் பண்ண முடியாதபடியாக இருந்துருக்கு என்பது எல்லாருக்கும் எல்லா சித்தாந்தத்திலையும் ஏற்றுக்கொண்டதுதான். சார்வாக்கள் தவிர, சார்வாக்கள்லாம் சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறவா, ஆகையால அவளை விட்டுடுங்க. இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மான்னு வேற ஒண்ணு இருக்குன்னு யார் யாரெல்லாம் சொல்றவாளாக இருந்துருக்காளோ அவ எல்லாரும் ஒத்துக்கிறா, அவளுடைய கர்மா அவளுக்கு கர்மா பலனை கொடுக்கிற தசை வருது. அந்த பலனை கொடுக்கிற சமயம்ன்றது இப்ப வந்துட்டு அப்படின்னால அந்த பலனை அது கொடுக்கறது என்பதை எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா. இது எல்லா சித்தாந்தத்திலையும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இந்த சம்சாரத்துல வாழ்ந்திருக்கிறது தல்லப்த சாவகாச பிரதம குரு கிருபா கிருஹ்யமானா கதாசித். ஒரே ஒரு சமயத்துல நாம தெரியாத பண்ண ஒரு சுக்ருதம் இருந்துட்டு இருக்க அது பலன் கொடுக்க ஆரம்பிக்குமா, அந்த அஜ்ஞாத சுக்ருதம் தெரியாமல் பண்ண ஒரு புண்ணியம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கச்சே அத்த பெருமாள் பிடிச்சுட்டு வேறாம். தல்லப்த சாவகாச பிரதம குரு கிருபா கிருஹ்யமானாம். பிரதம குரு கிருபா, பிரதம குருவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கிருபை, அந்த கருணையினாலே நாம பெற்றவர்களாக, கருணையினாலே நம்ம இந்த சம்சாரத்திலிருந்தே தூக்கி விடுறவர்களாக ஆகி முக்தைஸ்வர்யாந்த சம்பன்னிதிர விபவித கஷ்டிதித்தம் விபச்சிதி. இப்படி சம்சாரத்துல வாழ்ந்துட்டு இருக்கவளுக்கு முக்தைஸ்வர்யமே வந்துடுவோம். சாதாரண ஐஸ்வர்யம் இல்ல, சீவைகுண்டத்துல எம்பெருமான அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற அத்தியுதமான முக்தைச்சரியமே வரக்கூடியதாக இருக்கு. முக்தி சம்பன் நிதிரபி பவிதா வரக்கூடும். அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் கணக்கு விழுந்துருக்கோம்னாக்கா அது வரைக்கும் வந்துடும். கஷ்டிதி இற்றம் விபஷ்டிதி என்பதாக சொல்லு. இது ரொம்ப யாருக்கோ ஒருத்தருக்கு தான் சொல்றது. இது மகானாக இருந்திருக்கிற அந்த முக்தி இருக்குவா, யாரோ ஒருத்தர் விளங்குவா, நமக்கே தெரியுது. லோகத்துல இருக்கிற பாப்புலேஷன் எல்லாம் எடுத்துக்கோங்க, எத்தனை ஜந்துக்கள் இருக்கு, எத்தனை மனுஷால் இருந்துட்டு இருக்கா, அத்தனையில எத்தனை பேர் சரணாகதி பண்ணி எம்பெருமானிடத்துல தன்னை சமர்ப்பிச்சு மோட்சத்தை அடையிறான்றத பார்ப்போம். யாருமே தெரியல, நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் இருந்துட்டு இருக்கு. அதுதான் சொல்ற, யாரோ ஒருத்தர் தான் ஆவா அப்படின்ன. அப்போ மோட்ச தசையில அவ அது ஏதாவது இந்த சம்சாரத்திலேருந்து விடுபடுற தசையில அந்த சமயத்துல இவெல்லாம் எப்படி இருப்பான்றத சொல்ற. தஹோதிரதசேந்திரியமனோ நஞ்சரதிஷ்டீதே தேஹேஸ்மின் பவசிந்துன பரிகதே தினம் தசமாஸ்திதா அத்யத்வே ஹனுமத்சமேன குருணா பிரக்யாபிதார்த்தா புமானே லங்காருத்த விதேஹராஜ தனயான் ஞாயேன லஹலப்யதே. இது நம்பிக்கையுடன் பேசுபவனாக ஆகிறான் என்பதாக சொல்லுகின்றார். இந்த முக்தீஸ்வரியம் பெறுவதற்கு முன்ன இந்த லோகத்துல இருந்திருக்கிறவள்லாம் எப்படி நடப்பாங்க? இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்ற. இப்ப இது சம்சாரம், சம்சாரமாக்குற ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல ஜீவாத்மா வேண்டென்று இருக்கு. இந்த ஜீவாத்மால வேண்டென்று இருக்கிறதான் சொல்ற. சீதா பிராட்டி ராவணனுடைய இடமாக இருந்திருக்கிற லங்கையில இருந்த ஒரு நிலை. அந்த லங்கையிலிருந்து வெளியில வரத்துக்கு ஹனுமான் பண்ண உபகாரம், இது ரெண்டையும் வச்சு ஹனுமான் பண்ண உபகாரத்தினால பெருமாள் இலங்கை பாழாளாக படைபுரதானுக்குன்னு சொல்லி அதை பொடி பொடியாக ஆக்கி சீதா பிராட்டிய வந்து லங்கையிலேருந்து அழிச்சுட்டு வந்துடுறார் பெருமாள். அந்த மாதிரி இப்ப நடக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. தற்போதிரதசேந்திரியமனோ நக்தஞ்சராதிஷ்டிதே. ராவணனுக்கு 10 தலை இருந்துட்டு இருக்கு. அந்த 10 தலையும் எப்படிப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு? 10 தலையும் கொழுப்பு. அவனுக்கு இருக்கிற திமிரு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, கர்வமாக இருந்துட்டு இருக்கு. அந்த கர்வத்தோடு கூட இருந்துட்டு இருக்கிற 10 தலையுடைய ராவணன் போல இருக்கிறது தான் 10 இந்திரியங்களும். இந்த ராவணன் போல இருக்கிற இந்த 10 இந்திரியங்களிலும் தேஹேஸ்மின் பவசிந்துனா பரிகதே. இந்த தேகம் அங்க லங்கை எப்படிப்பட்டதாக இருக்கு? கடல்னாலே சூழப்பட்டதாக இருந்துருக்கு. இந்த சரீரமும் இந்த சம்சாரம் ஆகிற கடல்னாலே சூழப்பட்டதாக இருந்துருக்கு. பரிகதே தினந்தசாமாஸ்திதா. இந்த கடல் சூழ்ந்த இலங்கையில ஒரு தீனமான திசையில சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி இந்திரியங்கள்லாம் இந்த 10 தலை இந்திரியம் 10 தலையோடு கூட ராவணனுடைய ஹிம்சையினால சீதா பிராட்டி இருக்கா மாதிரி 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாமே நம்மள புருஷனை அததும் வழியில பிடிச்சு இழுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம். இந்த சம்சாரமாகிற சமுத்திரத்தின் நடுவுல போக்கு வீடு இன்றி நாம இருக்கவாளாக இருந்துட்டு இருக்கோம். தினந்தசாம் அப்போ அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தான் ஜீவன சொல்ற. ஹனுமத் சகேன குருணா, ஹனுமான போன்ற இருக்க ஆச்சாரியே எல்லாம் தெளிவு பெற்று எம்பெருமான அடையிறதுன்றது சித்தம் என்பதாக இதையே இதை பத்தியே பேசிட்டு இருக்கா என்பதாக சொல்லும். இங்க சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூக்மமா கவனிக்கணும். இந்த சீதா பிராட்டிய திருஷ்டாந்தத்துக்கு தான் சொல்லிருக்காரே தவிர சீதா பிராட்டி ஜீவன் சொல்லல. இது தசேந்திரியானம் தசேந்திரியானனும் கோரம் யோ மனோரஜனீகரம் விவேக சரஜாலயன சமம் நயதி யோகி நாம்னெல்லாம் சொல்லிருக்கு அந்த ஸ்மிருதிகள்ல. ராமர் தன்னுடைய சரங்கள்னாலே பாணங்கள்னாலே 10 தலையை உடைய ராவணனை கொன்றேன்றது சித்தம். இந்த பகவான் என்ன பண்ற, விவேகத்தை நமக்கு உண்டு பண்ணி 10 தலையாக இருந்திருக்கிற இந்திரியங்கள்னாலே புலன்களாலே இழுக்கப்பட்டதாக இருந்திருக்கிற யோகிகளுடைய மனச அந்த 10 தலையோடு கூட இருந்திருக்கிற இந்திரியங்கள்லாம் அடக்கும்படியாக பண்ற, இதுதான் பகவான் பண்ற காரியம். இது மாத்திரமில்ல, அங்க ராவணனாலே அழைத்து செல்லப்பட்டவளாக தூக்கி போட்டவளாக இருந்திருக்க சீதை, அந்த சீதைய கம்பேர் பண்ற. எப்படி கம்பேர் பண்றாருன்னா, இதுல வந்து இந்த ஜீவன் மாதிரி சீதையை வச்சுக்கணும் அவ்வளவுதான். கம்பாரிசனுக்கு மாத்திரம் தானே தவிர சீத ஜீவன் சொல்லல. இந்த அது கடல் சூழ்ந்ததாக இருந்திருக்கிற லங்கையில சீதை இருந்திருக்கா, அந்த மாதிரி சம்சாரமாகிற சமுத்திரம் சூழ்ந்ததாக இருந்திருக்கிற சம்சாரத்துல இந்த ஜீவன் இருந்திருக்கான். இந்த சம்சாரத்துல இருந்திருக்கிற ஜீவன் கடல் சூழ்ந்த அந்த லங்கையில சீதா பிராட்டி ராவணனாலே ரொம்ப துன்புறுத்தப்படுபவளாக இருந்திருக்கா. இந்த சம்சாரத்துல 10 இந்திரியங்கள்லாம் பிடிச்சு இழுக்கிற திசையில இருந்திருக்கிறதுனால இந்திரியங்களாலே துன்புறுத்தப்படுவதாக இருந்திருக்கிறது இந்த ஜீவன். 2. அங்க 3வது ஹனுமாருடைய ஒரு சேர்க்கையினால ஹனுமார் வந்து பாக்கிறதுனால அவர் போய் ராமரிடத்துல சொல்லி அந்த லங்கையிலிருந்து சீதா பிராட்டிக்கு விடுவிப்புன்றது ஏற்படுறது. அதே மாதிரிதான் இங்க ஹனுமார் ஸ்தானத்துல ஆச்சாரியால் இருந்துருக்க இந்த ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு எம்பெருமான் மூலமாக நமக்கு சம்சாரம்ன்றது விடுவிப்பதாக ஆகும், சம்சாரம்ன்றது போகும். ஆகையால இந்த சொல்லக்கூடிய திருஷ்டாந்தம் மாத்திரம்தான் சீதையை சொல்லணுமே தவிர சீதையின் ஜீவன் என்பதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன், பகுல துரிதத்வாரே பிராமே புரே பரசம்மதம் ஸ்வமதி கடித ஸ்வாதந்திரியத்வாதயந்த்ரிதேஷ்டிதம் விஷம சச்சிவை ஸ்வே ஸ்வே காரியே விகிருஷ்ய நிகிருஷ்யதே விகிருஷ்யதே நரபதிரிவக்ஷீப நானாவிதைஹி அயமிந்திரியைஹி. இது கர்ஷது சொல்ற இந்த இந்திரியங்கள்னால படுற பாடு. இதுக்கு திருஷ்டாந்தம் லங்கையில இருந்துருக்கிற சீதா பிராட்டி திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்ற, லோக திருஷ்டாந்தத்தை ஒண்ணு சொல்ல சொல்றேன் நானு. இந்த லோகத்துல எப்படி இருந்துருக்கு பாக்கணும். பகுல துரிதத்வாரே பிராமே புரே பரசம்ஹதம். ஒரு சாதாரணமா இந்த உடல் எப்படிப்பட்டதாக இருந்துருக்குன்னா 9 துவாரம் 10 துவாரம்னு, இதுக்கு சரிதம் பிரம்மபுரம்னு பிரம்மபுரம்னு பேரு. ஒரு நகரத்துக்கு ரக்ஷணம் எப்ப இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகமா துவாரம்லாம் இருக்கக்கூடாது, வழியெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் ஒரே ஒரு வழியா தான் இருக்கணும். அதுல ஒரு கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த நகரம்ன்றது ராஜாவால ரட்சிக்க முடியும். இப்போ இந்த ஆத்மாவை ராஜாவா ஆக்கிக்கிற, இந்த உடம்ப ஒரு நகரமா ஆக்கிக்கிற, இந்த உடம்பு நகரமா ஆன பிற்பாடு இது ஒரு வழி இல்ல 10 வழி இருந்துருக்கான் இந்த நகரத்துக்குள்ள. எந்த வழியில வானா அந்த பாப்பம்ன்றது துரிதம்ன்றது இருக்க, பாப்பம்ன்றது இருக்க எந்த வாசல் வைக்க வழி வேணாலும் வந்துடும். 9 வாசல் 11 வாசல்னு சொல்ல இருக்கிறது அந்த பாப்பங்கள்லாம் இது உள்ளுக்குள்ள வந்துடுறதுதான். இது உள்ளுக்குள்ள நுழைஞ்சுடுத்துனாக்க அப்புறம் என்ன பண்ண முடியும் என்று கேட்டேன். இதெல்லாம் போனோம். அது துரித பகுல துரித துவாரே பிரம்மே புரே பரசம்மத சுவமதி கடித சுவாதந்திரியத்வாது அயந்திரித சேஷ்டித. இந்த பரமாத்மா அவர் சிலதெல்லாம் அவர் தீர்மானம் பண்றாராம். அவர் சொல்லக்கூடிய அவர் ஒரு சுவாதந்திரியத்தை தன்னுடைய புத்திக்கு கொடுத்திருக்கு. அந்த புத்தி என்ன பண்றதுன்னா நான் எம்பெருமானுக்கு அடிமையாக ஆக மாட்டேன் என்ற ஒரு சுவாதந்திரியத்தை எடுத்துக்கிறதா அது. ஆகையால இவனுடைய இந்த ராஜாவனுடைய காரியம் அவன் எப்பவுமே மீதி பேர் சொல்றத கேட்க மாட்டேன், நானே நான் தான் நானே நான் தான் சொல்லி நினைச்சிருந்தான்னாக்க அப்ப என்ன ஆகும், அந்த ராஜா அந்த நகரம் இருக்க அழிஞ்சுதான் போகும். அதே மாதிரிதான் இந்த சம்சார இந்த தேகத்துல இருந்துட்டு இருக்கிறது. இதோட மாத்திரம் இல்ல, அந்த ராஜா நல்லவா சொல்றத கேட்காதோட மாத்திரம் இல்லாமல் துர்மந்திரிகளுடைய வார்த்தையும் கேட்டான்னாக்கா அப்ப அது எப்படி போகும், அந்த ராஜ்யம் எப்படி ஆகும். இங்க இந்த ஜீவனுக்கு துர்மந்திரி ஸ்தானத்துல இருந்துருக்கிறது இந்த 10 இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள்லாம் இப்படி போ அப்படி போ அப்படி போ இப்படி போன்னு சொல்லிட்டுனாக்க எப்படியும் போக முடியாது, அவன் அல்லாடுவான். ஆனா அவன் கடைசியில அவன் சந்திக்கிறது தோல்வியை தான் சந்திப்பான். அந்த மாதிரிதான் நாம்பளும் இந்த சம்சாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எம்பெருமான் நமக்கு இந்த சரீரம் கொடுத்திருக்கிறதே பகவத் சேவைக்காக, அதை நினைக்காமல் நாம சுதந்திரமா நம்ம சந்திரி சரீரத்தை நாம ரக்ஷணம் பண்ணணும், இந்த சரீரத்தினால நாம அனுபவிக்கணும்ல நாம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பகவத் சேவைக்காகவும் பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய மோட்ச மார்க்கத்தை அனுஷ்டிப்பதற்காகவும் கொடுக்கப்பட்ட சரீரத்தை நாம விபரீதத்துல நம்மளுடைய பாப வசத்தினால விபரீதத்துல நாம பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையால இது என்னாச்சு, இது துர்மந்திரிகளோட கூடி இருந்திருக்கிற அரசன் எப்படி ஒரு கஷ்டத்தை அடைவானோ அந்த ரீதியில தான் நாமளும் கஷ்டப்பட்டிருக்கோம் என்பதாக ரொம்ப அழகாக ஒரு காலக்கிரமத்தை ஒரு நியத்திய ராஜா மூலமாக சுமதிக்கு சொல்ற மாதிரியாக நமக்கு உபதேசிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆறு சுமதி சொல்ற, ஏவம் சதி ஏவம் ஹுதவகேஷ்டித கிரகதவி ஆத்மானம் அப்பிரமத்த புத்தி கின்ன நிர்ஜித நிர்ஜிக விஷயா ரட்சதி புருஷகா. சரி, நீர் சொல்றதெல்லாம் கேட்டு பார்த்தாக்கா இதெல்லாம் ஒரு நியத்தின்னு சொல்லிட்டே, இந்த நியத்தில பெருமாள் நம்மள ரட்சிக்கவே மாட்டேரா? இப்ப நாம அப்படியே நெருப்பு பத்திண்டு எரியுது, அது நடுவுல இருக்க மாதிரி நம்ம இருந்துட்டு இருக்கோம், வீடு பத்திண்டு இருக்குச்சு, இந்த புருஷன் அது நடுவுல இருக்க, இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய ஒரு காட்டுத்தி, அந்த காட்டுத்தி நடுவுல ஒரு புருஷன் மாட்டின்னு இருக்க மாதிரி நாம இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்துட்டு இருக்கச்சு, இந்த காட்டுத்தில இருந்து வெளியில போறதுக்கு வழியே கிடையாதா? அது யாரும் எப்படி இல்லன்னா இவன் தான் காத்துக்கொள்ள மாட்டானா? புருஷனால அது முடியாதா? ஜீவனால முடியாதான்னு அவ கேக்குறாளாம். அதுக்கு சொல்ற, பிரியே சர்வவேதினி அநாதி கல்வயம் அலங்கனியோ ராகஜலதிகி. உனக்கு தெரியாது என்ன உண்டுமா, எல்லாம் உண்டு, எல்லாம் உனக்கு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த ஆசையாகிற ஒரு சமுத்திரம் இருந்துருக்க, இந்த சமுத்திரத்தை கடக்கிறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லையே, ஆகையாலதான் நான் சொல்றேன் அப்படின்னா. ஸ்திரத்ரவிபக்தி மதே த்ரிவிதராக திருஷ்யோதயம் சுமிஷ்ட மணிபித்திவதே ஸ்வயம் அபித்யமான புமான் த்ரியுக்ம குணசில்பினா த்ரிகுணதோலிகாதாரிணா விவித்ய விநிவேசிதம் வஹதி சித்திரம் அத்யத்புதம். லீலா தோலிகை பெருமாள் எழுதின சித்திரம்னு சொல்றார். இந்த பெருமாள் எழுதின சித்திரம்னு சொல்லச்சே மூணு இடத்துல சொல்ற, யாதவாபியதயத்துல ஒரு இடத்துல சொல்ற, தயாசதகத்துல சொல்ற, இந்த இடத்துலயும் சொல்ற. இது இதுல ஒரு சுவர் சித்திரம் எழுதணும்னா சுவர் வேணும், சித்திரம் இது வேணும். அந்த பளபளப்பான சுவர்ல வந்து இந்த புருஷன் இருந்துட்டு இருக்கானே, அது தேகம்ன்ற ஒரு சித்திரம் இருந்துட்டு இருக்கு. அந்த சித்திரம் எப்படிப்பட்டவராக இருந்திருக்கான், இந்த சரீரம் சித்தம், இந்த சித்திரமாக இருந்திருக்கிறது சரீரம். இதுல சித்தா ஜீவசிய திரம், ஜீவனுடைய ரட்சகமாக இருந்திருக்கிறது என்பதாக இருந்திருக்கு. இது ஸ்திவரம் ஸ்திரமாக இருந்துருக்கு, கதாச்சித்து ஸ்தாவரமாக இருந்துருக்கு, ஒரு சமயத்துல ஸ்தாவரமாக இருந்துருக்கு, ஒரு சமயத்துல ஜங்கமாக இருந்துருக்கு. அதனால உற்பத்தி இதெல்லாம் அபிவிருத்தி இதெல்லாம் வருது. திருஷ்யா சோபனா த்ரிவித ராக பலாத்து, நமக்கெல்லாம் மூணு ராகம் இருந்துருக்கு. மூணு ராகம் என்ன அப்படின்னா, பசங்க வேணும்ன்றது புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது பசங்க வேணும், பணம் வேணும், பிரசித்தி வேணும்னு சொல்லி ஆசைப்படுறதாக இருந்திருக்கு, இல்ல தர்மார்த்த காமம்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு, ஐஸ்வர்ய கைவல்ய மோட்சம் அப்படின்னு சொல்றதாக இருந்திருக்கு, இப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. இதுல ஆத்ம பித்திகி, அந்த ஜீவாத்மாவே ஒரு பித்தி செவராக இருந்திருக்கான், ஆத்மா பித்தியாக இருக்கு. அந்த ஜீவாத்மாவில ஜீவாத்மா நம்பி அதனுடைய சரீரம் இருந்துருக்க, அந்த சரீரம் எப்படி எப்படி இருக்கணும்ன்றத பெருமாள் த்ரியுக்ம குணசில்பினா, அந்த த்ரியுக்மன்னு சொல்லக்கூடிய ஞானபலீஸ்வரிய வீரசக்தி தேஜஸ்ன்னு மூணு இரட்டைகளாக இருக்கக்கூடிய குணங்களை உடையவர், அவர் தான் பெரிய ஒரு சில்பி, அவர் தான் பெரிய ஓவியர். த்ரிகுண தூலிகா தாரிணா, அவர் கையில ஒரு தூலிக்கை வச்சிருக்கார் சித்திரம் வரையணும்னாக்க, அந்த சித்திரிக்கும் சித்திரம் வரையத்துக்கு உண்டான சாதனமாக இருந்திருக்கிற அந்த பெயிண்ட் பண்ணக்கூடிய தூலிக்கை, அந்த தூலிக்கையினால அவர் என்ன அதை கையில வச்சிருக்க, அந்த தூலிக்கை திரிகுணம்னு சொல்லக்கூடியது, சத்துவம் ரஜசு தமசுன்னு சொல்லக்கூடிய திரிகுணம். இந்த திரிகுணத்தை உடையதாக அவர் யோசனை பண்ணி யோசனை பண்ணி விவிசிய விநிவேசிதம் வகதி சித்திரம் அத்தியுதம். அப்போ பார்த்து பார்க்கச்சே இந்த பித்தியில ஆத்மாவாகிற ஒரு செவர்ல இந்த இடத்துல இந்த பொம்மை இருக்கட்டும்னுட்டு அந்த ஒரு பொம்மைய அவர் போடுறேன். அந்த பொம்மைய அந்த செவுர் தாங்குற மாதிரி ஆத்மா தாங்கிறது. இப்போ இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டியிருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை. எது எது என்னென்னு முதல்ல பார்க்கணும். ஒரு சித்திரம் வரையணும்னாக்க அதுக்கு செவர் வேணும், சுவர் வேணும், சுவருக்கு அப்புறமா வரைபவன் ஒருத்தர் வேணும், வரையறதுக்கு உண்டான வர்ணங்கள் வர்ணக்குழம்பு வேணும், அந்த வர்ணக்குழம்போட கூட மாத்திரம் இல்லாமல் அதுல வரையறதுக்கு உண்டான தூளிக்க வேணும். இதுக்கப்புறமா அதுல என்ன சித்திரம் வருதோ என்ன சித்திரம் வருதோ அந்த சித்திரம் வரும். இது இயல்பு. இப்ப ஆத்மா தான் இந்த இடத்துல சுவர், பெருமாள் தான் அந்த சித்திரத்தை வரைகிறவர். இந்த சித்திரம் வரையச்சே பெருமாள் என்ன பண்ற, இந்த இதுக்கு திரிகுணம் மூன்று குணம் சத்தம் ரஜஸ்து தமசுன்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மூன்று குணங்களுடைய ஒரு கலவை, இதுதான பிரகிருதி. இந்த காகம் இதுக்கு வரைச்சே இது மூணையும் எடுத்துக்கிறது. இந்த மூணையும் எடுத்துட்டு சேர்த்துண்டு அவர் பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இத ஒரு தூலிக்கையாக ஆக்கிண்டு அதுக்கு அவர் கையில ஒரு லீலா தூலிக்கை வச்சுட்டு இருக்கார் அவர். அதனால இந்த திரிகுணமாக இருந்துட்டு இருக்கிற தூலிக்கையை தரிச்சுண்டு அவர் விவிச்ச இவாளுடைய கர்மத்தங்கள்லாம் அவர் யோசனை பண்ணி பாக்குற. இவன் என்ன கர்மா பண்ணிருக்கான், அவன் என்ன கர்மா பண்ணிருக்கான்றத யோசனை பண்ணி பாக்குற. யோசனை பண்ணி பார்த்துட்டு இவன் மேல ஒரு சித்திரம் வரைகிற. இவன் நல்ல கர்மாவை பண்ணிந்தவனாக இருந்தான்னாக்க இவனை தேவனாகவோ மனுஷனாகவோ இருக்கக்கூடிய ஒரு சித்திரம். இப்ப இந்த சித்திரம் வந்த பிற்பாடு அது செவரா தெரியாது, அந்த சித்திரமா தான் தெரியும். செவர்ல தான் சித்திரம் இருக்குன்னா கூட இந்த செவர்ல இருக்கிற சித்திரம் வந்து சித்திரம் எழுதியாச்சுனாக்க இங்க மரம் போட்டிருக்கு, இங்க செடி போட்டிருக்கு, இங்க மனுஷன் போட்டிருக்கான்னு அப்படிதான் பார்ப்போமே தவிர சுவரா நாம பார்க்க மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவுக்கு ஆத்மாவாகிற ஒரு சுவர்ல பெருமாள் ஒரு சித்திரமாக எழுதிட்டு ஒரு மனுஷனோ அல்லது குள்ளமா இருக்கிற மனுஷனோ ஒசரமா இருக்கிற மனுஷனோ ஏதோ ஒரு மனுஷனோ தேவனோ அல்லது மரம் செடி கொடியோ ஏதோ ஒண்ணு போட்டாக்க அந்த மரம் செடி கொடியாக நம்மளுடைய ஒரு ஜென்மா இருந்துருக்குன்னு அர்த்தம். இந்த ஜென்மா இருக்கிறதுனால எம்பெருமானுடைய சிருஷ்டியில அவரும் அந்த சித்திரம் வரைச்சே சித்திரம் எல்லாம் வரைய மாட்டார். அது ஒரு யோசனை பண்ணி அதுக்கு என்னென்ன இருக்கணும்ன்றதெல்லாம் பார்த்துதானே பண்ணுவா. அந்த மாதிரி பெருமாளும் யோசனை பண்ணி அவனுடைய சங்கல்பத்தினால பண்ணிருக்கிற ஒரு சிருஷ்டி இது. இந்த சிருஷ்டியில யாராலையும் எந்த நேரத்தையும் இது அத்தமான சிருஷ்டி, இது சாதாரண சித்திரம் இல்ல, அத்தியுதமான பகவத் சிருஷ்டி தான் இது என்பதாக சொல்லுகின்றார். ஸ்திரத்ரதவிபக்தி மதே த்ரிவிதராக திருஷ்யோதயம் சுமிருஷ்ட மணிபித்தி மதே ஸ்வயமபித்யமான புமான் த்ரியுக்ம குணசில்பினா த்ரிகுணதூலிகாதாரிணா விவிச்ச விநிவேசிதம் வகதி சித்திரமத்யத்புதம். அப்ப சுமதி கேக்குறா, சரி இப்படி ஒரு இண்டிபெண்டன்ஸே இல்லாத ஒரு சுவாதந்திரியமே இல்லாத என்ன செவர் மாதிரி இருந்துட்டு இருக்கான் ஜீவன். அந்த ஜீவன் செவர் மாதிரி இருக்கச்சே பெருமாள் சித்திரம் எழுதுறேன்னாக்க அந்த புருஷனுக்கு எந்த சுவாதந்திரமும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப சுவாதந்திரமே இல்லாத புருஷன் இருந்திருக்கான்னா பைத்தியம் மாதிரி இருந்திருக்கான்னு அர்த்தம். அவனுடைய மனைவியாக இருந்திருக்கிற புத்தி இவனுக்கு சொல்ல மாட்டாளா, இப்ப நீ சுவராட்டம் இருக்காத, எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருன்னு சொல்ல மாட்டாளா, அப்ப என்னத்துக்கு இது சுவராட்டம் இருந்திருக்கா என்று கேட்கிறாளா. அடுத்த கேள்வி என்ன, புருஷனுக்கு புத்தி வந்து மனைவியாக சொல்ற, விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிறதுனால இங்க புத்தின்னு சொல்லச்சே தர்மபூத ஞானத்தை சொல்றது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விவேகத்துக்கு சுமதி மனைவி, புருஷனுக்கு புத்தி மனைவி, தர்மபூத ஞானம்ன்றது மனைவி ஸ்தானத்துல இந்த இடத்துல ரூபணம் பண்ற இந்த நாடகத்துல. அதுக்கு ராஜா சொல்ற, பிரியே சூக்ஷ்மவாதினி, நீ ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் சொல்றவளாக இருந்துருக்க, நன்னா தெரிஞ்சுட்டு சாப்பிக்கலும் இதானியும் ஸ்வயம் பிரகாஷாபி சுப்த பிராயா வர்த்ததே. அந்த புத்தின்றது இருக்க தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசமாக இருந்து, அதாவது ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஞானம் வேண்டாம். ஏன்னா ஆத்மாவே ஞான ஸ்வரூபமாக இருக்கப்படினால அகம் அகம் அகம் நான் நான் நான் நாமளே தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொன்று வேணும். அதே மாதிரி தர்மபூத ஞானமும் ஸ்வயம் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. இந்த தர்மபூத ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தர்மபூத ஞானம் தேவையில்லை, இது தர்மபூத ஞானமே போறோம். ஆனா இது ஸ்வயம் பிரகாசமாக இருந்தாலும் கூட, இந்த தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசமாக இருந்தாலும் கூட சுப்தப்பிராயா பவதி, இது தூங்குற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கா இந்த இடத்துல. பச்சௌ தூரங்கடவதிரவம் பத்மினி பிரசுப்தான் மலானாக்கார துமுகி நிபுர்த்தா வர்த்ததே புத்தி ரம்பா. நம்மளுடைய அம்மா ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவ புத்தி, அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவ புருஷன் ஜீவன். இப்ப அப்பாவும் அம்மாவும் எப்படி இருந்துட்டு இருக்கான்னு, பத்யம் தூரங்கதவதிரவம் பத்மினீவ பிரசுப்தா. ஒரு தாமர புஷ்பம் சூரியன் வெகு தூரத்துல இருந்ததுன்னாக்கா, வெகு தூரத்துல இருக்குன்னா அஸ்தமிச்சு போயிடுத்துனாக்கா, தாமர புஷ்பம் எப்படி மூடிண்டுடுமோ அந்த மாதிரிதான் இந்த இடத்துல அம்மாவும் அப்பா இந்த சம்சாரத்துல வழிநின்று இருக்கச்சு. அம்மாவுக்கும் புத்தியும் அவ பிரகாசம் இல்லாத இருந்துட்டு இருக்கா, புத்தி மழுங்கிடுறதுன்னு அர்த்தம், பிரகாசம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா. மாயா யோகன் மலின ருச்சிதம் மலியம் மாயா மலினி தருச்சம் வல்லபே துல்யசீலம் ராகு கிரஸ்தே துஹின கிரணே நிஷ்பிரபாயாமினீவ. சந்திரன் சந்திரனுடைய மனைவியாக நிசா இரவு சொல்றது. இப்போ சந்திரன் ராகுனாலே பிடிக்கப்பட்டவனா ஆயிட்டான்னாக்க, அப்ப நிஷா அந்த சந்திரனுக்கு ராத்திரிக்கு அழகு சந்திரன் தான், அந்த சந்திரன் இல்லாத போயிடுச்சுன்னா ராத்திரியும் அழக இழந்து போயிடும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஆத்மா, இந்த இடத்துல ஆத்மா புருஷன் கணவன் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா, புத்தி பத்னி ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கு. இந்த கணவன் இந்த சம்சாரத்துல இந்த கர்மாவுனாலே பீடிக்கப்பட்டு இருக்கச்சே, அந்த மனைவியாக இருந்துட்டு இருக்கிற புத்தியும் கூட பிரகாசம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. இதுதான் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு நியதி. மாயா யோகான் மலின மலினி தருச்சம் வல்லபே துல்யசீல ராகு கிரஸ்தே துஹின கிரணே நிஷ்பிரபா யாமினீவ. இப்படி இருந்துட்டு இருக்கா. இப்ப நாம என்ன பண்ண முடியும், அவருடைய கேள்வி என்ன, புருஷனுக்கு இருக்குச்சு புத்தி அவனை கிளப்பி விடக்கூடாதா, அவன் உன்மத்தம் மாதிரி புருஷன் இருக்கான் செவர் மாதிரி இருந்துட்டு இருக்கான்னு சொன்னேனாக்கா, புத்தி நாம செவர் மாதிரி இல்ல, அச்சேதனத்துல இல்ல, நாம நல்ல இதுலதான் இருந்துட்டு இருக்கோம், சத்பத்தத்துல நாம பிரவர்த்திக்கலாம்னு சொல்லலாமேன்னு சுமதி கேட்டா விவேகன. அதுக்கு பதில் சொல்ற, இவருக்கு கஷ்டம் வந்ததுன்னா அவளுக்கும் தான் கஷ்டம் வருது, அகல இவருக்கு சோபம் புருஷனுக்கு சோபம் போயிடுச்சுன்னாக்க புத்திக்கும் சோபம் போயிடுறது, புத்தியும் முழங்கிறது. அப்ப சுமதி மறுபடியும் கேள்வி கேட்கிற, ஆரியபுத்திர அதிகருணேயம் புத்தி சகிதசிய புருஷசிய பத்ததசாம் ஏதசிய விபுல துக்க ஜால விஹ்வலசிய விஸ்தரேண மோட்சாகமம் பிரகாசயன்னு விசங்கம் மாம் புருஷ. வஸ்துவம் நீ யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்க, இந்த புத்தியோட கூட இருந்துட்டு இருக்கிற புருஷனுடைய திசை சம்சார திசைன்றது இருக்க ரொம்பவும் இரக்கத்துக்கு உரியானது, உரியதாக இருந்துட்டு இருக்கு, இரக்கப்பட வேண்டியதாக இருந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட புருஷன் எப்படிதான் இந்த துக்கத்திலேருந்து விடுபட்டு எப்படி மோட்சத்துக்கு போய் சேர்றான்றத எனக்கு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல முடியுமா, நான் எனக்கு சந்தேகம் இல்லாமல் எனக்கு புரிஞ்சுக்க முடியுமா சொல்ல முடியுமா, இது சுமதி கேட்கிறார். அதுக்கு ராஜா பதில் சொல்ற, தேவி அனவரத சோபனா சம்சினி நிதான மிக நிபுண முபாதையன்னு பிரதிபன்னமே பவதி பிரத்யபிஜாபயாமி. உனக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துறேன் நானு, உனக்கு நீ உன்னுடைய இது எப்படி இருக்கு தெரியுமா, அனவரத சோபனா சம்சினி நீ எப்பவும் நல்லதையே விரும்புறவளாக நீ இருந்துட்டு இருக்க, அதையில உனக்கு சொல்றேன்னு துரித பரிபாக்கேனிதோயம் பிரபவதி நிரோதே தஸ்யைக நிருபதிக காருண்ய கடித சுவதந்திரேச்சாசக்தி ஸ்வயமுபதி மாத்த சகாய ரமதே. இந்த கர்மா இருந்துருக்க அவ்வளவு சீக்கிரமா போகவே போகாதான். இந்த கர்மா தொலைக்க முடியாததாக இருந்துருக்கு. கர்மா போனோம்னாக்கா ரெண்டு காரணங்கள், ரெண்டு காரணங்கள்னாலதான் கர்மா போக முடியும். ஒன்னு அதை அனுபவிச்சோமானாக்கா, சரி இந்த காரியம் பண்ணிருக்குமா, இந்த காரியத்துக்கு உண்டான பலன் இதுன்னு பலத்தை அனுபவிச்சோமானாக்கா கர்மா போயிடும். இல்ல பிராயசித்தம் பண்ணிட்டோமானாக்கா கர்மா போகும். இப்ப ரெண்டும் இல்லைன்னாக்கா கர்மா போவே போகாது, அப்படியே உட்காந்துருக்கும். சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறார், அனுபவித்து மகவுங்கம் நல்ல மாகாமிகா பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்நசக்கியம். சரி நம்ம கர்மாவெல்லாம் அனுபவிச்சே போக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னா போகும், போக்கடிக்க முடியலையா? ஒரு கர்மாவை அனுபவிச்சோடனே இன்னொரு கர்மா வந்துருக்கு, இன்னொரு கர்மா வந்துருக்கு, மேல மேல அல அல அலையா அல அலையா வந்துருக்கு. அகௌகம் நாளம் ஆகாம், நமக்கு கொடுத்துருக்கிற காலம் இருந்துருக்கு, ஜீவித்த காலம், அந்த காலத்துக்குள்ள நம்மளுடைய கர்மா மொத்தத்தையும் அனுபவிச்சு போக்கடிக்க முடியாது. பிரசமயித்தும் அசேஷம் நிஷ்கிரியாபிர்நசக்கியம். நிஷ்கிரியாபிகி அந்த கர்மாவுக்கு உண்டான பிராயச்சித்தங்கள்னால அந்த கர்மாவை போக்கடிப்போம்னு சொன்னாக்க, அந்த பிராயச்சித்தங்கள்னாலையும் கர்மாவை போக்கடிக்க முடியாது. சரி அப்ப என்ன பண்ண முடியும்? என்ன அந்த பெருமாளே அனுகிரகம், பெருமாளுடைய கிருப்பையினாலதான் நமக்கு அந்த கர்மான்றது போகுமே தவிர. சிதிலித பவபீதி ஸ்ரேயசே ஜாயசே நஹ. ஸ்வயம் தானாவே பெருமாளாலே ஸ்வீகரிக்கப்பட்டதாக இருக்கணும், இதுதான் சாத்தியம்னு சொல்ற. அதே விஷயத்தைதான் இந்த இடத்துல சொல்ற, துராசே தஸ்தேம் துரித பரிபாகேன பவினஹ பிரமாதி சம்சார பிரசம ரஹித அயம் பிரபவதி பிரசம ரஹித. இது தொலைக்கவே முடியாததாக இருந்திருக்கு. இந்த வினைப்பன், இந்த கர்மாவனுடைய ஒரு காரணத்தினால, கர்மாவனால சம்சாரம் என்ன பண்றதுன்னா ஜீவனை அப்படியே போட்டு வதைக்கிறது. ஆகையால மேல மேல மேல மேல இந்த கர்மா ஆச்சுன்னா இதனுடைய பலன் அதனுடைய பலன் போட்டு வதைக்கிறதா இது. நிரோதே தசீகா, இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருந்துருக்கு. நிருபதிக காருண்ய கடித சுவதந்திரேட்சி, எம்பெருமானுடைய ஒரு நிர்ஹேதுக்கமான ஒரு கிருபை. அந்த கிருபைக்கு காரணம் எதுவும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவ்வியாஜ வாத்சல்யம், தன்னிடத்துல இவன் என்ன பண்ணிருக்கான் என்னன்றதெல்லாம் பார்க்காமல் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிருபை. அந்த கிருபையோட மாத்திரம் இல்லாமல் சுதந்திரேச்சா சக்தி, சர்வ சுதந்திரனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கிருபை, அந்த இச்சை திருவுள்ளம் இருந்திருக்க அது திருவுள், அதுதான் உண்டு. ஸ்வயம் உபதிம் ஆத்தாய ரமதே, அது என்ன பண்ணும்னாக்க தானே ஒரு காரணத்தை, அதாவது தானா ஒரு சின்ன ஒரு வியாஜத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதனை கொண்டு அந்த பெருமாள் வந்து அவனை ரக்ஷணம் பண்ணி அதுக்கு அதுல சந்தோஷப்படுவார் பெருமாள். அதனாலதான் இந்த சம்சாரன்றது விடுபடுமே தவிர இல்லைன்னா விடுபடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ முக்திக்கு சாதனமாக இருந்துருக்கிறது ரெண்டு, எம்பெருமானுடைய காருண்ய விசிஷ்டமாக இருந்துருக்கிற ஒரு சக்தி, இச்சை சக்தி. இப்போ ஒரு வஸ்து ஒரு கிரிய வரணும்னாக்க அதுக்கு ஞானம் வேணும், அதுக்கப்புறமா இச்சை வேணும், இதெல்லாம் முன்ன முன்ன இருக்கக்கூடிய காரணங்கள். இப்போ ஒரு கணவன், ஒரு குலாலன் குயவன் கடம் உற்பத்தி பண்ணணும்னாக்க எப்படி அந்த குடத்தை பண்றதுன்றதுக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் மாத்திரம் இருந்தா போறாது, இச்சை வேணும், இது எப்படி பண்ணணும்ன்றதுக்கு ஒரு எண்ணம் வேணும். சரி எண்ணம் நல்லா எப்படி பண்ணணும்ன்றது இப்ப பண்ணுவோம்ன்ற எண்ணமும் வேணும். இது ரெண்டும் இருந்தா போறாது, சக்தி வேணும், அதுக்கு உண்டான உடம்புல உண்டான சாமர்த்தியம் வேணும். அப்போ ஞானம் இச்சா, சக்தி இது மூணும் இருந்துட்டு இருக்கு. இது மூணும் இருந்த உடனே குடம் உண்டாயிடுறதா, மீதி காரணங்கள்லாம் இருக்குன்னே வச்சுப்போம். இப்ப வந்தாக்க இது மூணும் மாத்திரம் இருந்ததுன்னாக்கா வந்துடுறதுன்னா இதுக்கு மேல எம்பெருமானுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இது. இவனுக்கு ஞானம் இருந்தாலும், இச்சை இருந்தாலும், சக்தி இருந்தாலும், இப்ப பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஓணுமோ இல்லையோ, அப்பதான் அது நடக்குமே தவிர இல்ல என்ன நடக்காது. இது எல்லாம் இருக்கக்கூடியது அந்த எம்பெருமான். ஆனா எம்பெருமான் விஷயத்துல சொல்லச்சு அந்த காருண்யம் ஓணும், சுவாதந்திரியம் இருக்கு. இந்த சுவாதந்திரியம், சுவாதந்திரிய விசிஷ்டமாக சுவதந்திரத்தோட கூட இருந்துட்டு இருக்கிற கருணை இருந்துட்டு இருக்க, அந்த கருணை தான் நம்மளுடைய நாம சம்சாரத்தில இருந்து விடுபடுறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. வெறும் கருணை மாத்திரம் இருந்தா போறாது. எனக்கு கூட தான் கருணை இருந்துட்டு இருக்கு, நிறைய பேருக்கு உபகாரம் பண்ணணும்ன்ற புத்தி இருந்துட்டு இருக்கு. ஆனா எனக்கு சுவாதந்திரியம் கிடையாது. என்ல இருந்து ஒரு பைசா எடுத்து வெளில கொடுக்கணும்னாக்கா நான் ஆத்துல இருக்கிற மனைவியோ பசங்களையோ கேட்டுதான் நான் கொடுக்கணுமே தவிர நானா கொடுக்கறதுக்கு எனக்கு சுவாதந்திரம் இல்லைன்னாக்க அந்த கருணை மாத்திரம் இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, கருணையே இல்லாத சுவாதந்திரியம் மாத்திரம் இருக்கலாமான்னா அதனாலயும் பிரயோஜனம் இல்லை. கருணையே இல்லாத ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், அவன் நல்ல சுதந்திரம் தான். அவன் மனசு வச்சானா எல்லாருக்கும் எல்லாம் தானம் பண்ணலாம், ஆனா தானம் பண்ணணும்ன்ற எண்ணமே அவனுக்கு வராது. ஆகையால கருணையோடு கூடிய சுதந்திரம், சுவாதந்திரியத்தோடு கூட இருந்துட்டு இருக்கிற கருணை இருந்துட்டு இருக்க இதுதான் எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்தோடு கூடி இருந்துட்டு இருக்கிற கருணை தான் நம்மள சம்சாரத்திலேருந்து விடுவிப்புக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. இந்த சுவாதந்திரியம்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஒத்தன் ஒரு சின்ன காரியம் தான் பண்ணிருப்பான், இந்த சின்ன காரியம் பண்ணினத்துக்கே அவனுக்கு மோட்ச பர்யந்தமான ஒரு மகாநிதியை கொடுப்பேன். இன்னொத்தனும் அதே காரியம் தான் பண்ணிருப்பான், அவனுக்கு வரலன்னு கேட்க முடியாதுன்னு நம்ப. இது பெருமாளுடைய சுவாதந்திரம், அபரியனயோஜ்யம், அன்கொஸ்டனபிள். ஆகையால நமக்கு முக்தி வரணும்னாக்க பெருமாள் ஏதோ ஒரு வழி ஒரு நல்ல காரியத்தை இவன் பண்ண போறானான்னு ஒரு வியாஜத்தை பார்த்துட்டு இருக்கு பாரு. அதை பண்ண உடனே அவருடைய சுதந்திரம், காருண்ய விசிஷ்டமான சுதந்திர இச்சையினால நமக்கு மோட்சத்தை கொடுப்பேர், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை என்பதாக சொல்லுகின்ற. ஆரியபுத்திர ஆஜ்ஞாபயத்து. ஒரு காரணத்தை முன்னிட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வியாஜம், ஒரு வியாஜத்தை கொண்டு அந்த வியாஜம் என்னதுன்றத எனக்கும் சொல்ல முடியுமா என்று கேட்கிறாளாம் சுமதி. அதுக்கு உனக்கு சொல்லாத யாருக்குமா சொல்ல போறேன், கேட்டுக்கோ. மதன மத்தரமான மயப்புமானே பகு பிசாச கிரகீத இவர்பகா நிகம சித்த நரேந்திர நிரீட்சயா நிபுண பத்ததி சம்பவ பத்யதே நிபுண பத்ததி மத்தவ பத்யதே மதன மத்தரமானமய புமானி பகு பிசாச்ச கிரகீத இவார்பக. இந்த ஜீவனை ஒரு குழந்தையோட கம்பேர் பண்ற. ஒரு குழந்தை இருந்துட்டு இருக்கு, குழந்தைக்கு ஒன்னு ரெண்டு பிசாச்சு இல்ல, பல பிசாச்சு, பத்து பிசாச்சு குழந்தைய பிடிச்சுட்டு இருப்பான். இதுக்கு என்ன பண்றது, பிசாச்சு யார் ஓட்டுறானோ அவன்கிட்ட போகணும். அதே மாதிரி இந்த ஜீவாத்மா ஒரு குழந்தை, இந்த குழந்தையா இருந்துட்டு இருக்கிறதுக்கு இது என்னென்ன பிசாச்சு பிடிச்சுட்டு இருக்கு தெரியுமா, ராகம், துவேஷம், கர்வம் அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்க இப்படிப்பட்ட பிசாச்செல்லாம் பிடிச்சுட்டு இருக்கு. மதன மத்தர மனமய புமானு பகுபிசாச்ச கிரகீத இவார்பகா நிகம சித்த நரேந்திர நிரீட்சயா. நிகம சித்த நரேந்திர நிரீட்சயா, நரேந்திரன்றது இந்த இடத்துல வைத்தியன்னு சொல்றது. அந்த பட்டணத்துல ரொம்ப பிரசித்தமாக இருந்துட்டு இருக்கிற யாரெல்லாம் பிசாச்ச ஓட்டுவனாக இருந்துட்டு இருக்கானோ அந்த வைத்தியன் வந்து இவனை பாக்குறான். இவனை பார்த்துட்டு இந்த பிசாச்ச எல்லாம் பார்த்தோம்னா அந்த மந்திரவாதி பார்த்த உடனேயே ஓடி போயிடுமா. அந்த மாதிரி நரேந்திர நிரீட்சயாதி நிபுண பத்ததி மத்தவபத்யதே. அந்த குழந்தை மறுபடியும் இயல்பான நடையை அடைகிற மாதிரி இயல்பான நிலையை அடையிறது. அதே மாதிரி இந்த புருஷனுக்கு பிடிச்சிட்டு இருக்கிற பிசாச்சு மதன மத்சர மானம், அதாவது கர்வம் காமம் துவேஷம் ராகம் இதெல்லாம் தான் வந்து இவனை பிடிச்சிட்டு இருக்கிற பிசாச்சு. இந்த பிசாச்சு எப்ப போகும்னா அந்த குழந்தைக்கு வந்து மந்திரவாதி பாக்குற மாதிரி வேதத்துல பிரசித்தனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கட்டாட்சம் வந்துடுத்துனாக்கா அவன் இயல்பான நினைய அடைச்சிருவான். அந்த மந்திரவாதியினுடைய பார்வையினால குழந்தை எப்படி இயல்பான நிலையை அடையிறதோ அதே மாதிரிதான் இந்த பெருமாளுடைய கட்டாட்சத்தினால இந்த ஜீவாத்மா இயல்பான நிலையை அடையிறான் என்பதை சொல்ற. இன்னொரு காரணமும் சொல்றேன் நானு, நமக்கு கேட்டுக்கோ அப்படின்னா. அனக தேசி திருக் தேசிக திருஷ்டி சுதாப்ளவே விதிவசாத்து உபசே துஷி தேகினா விமல போத முகா விவிதா குணா பரிணமந்தி அபவர்கதசங்குரா. அனக தேசி திருஷ்டி சுதாப்ளவே, நம்மளுடைய ஆச்சாரியாளுடைய ஒரு கட்டாட்சம் நமக்கு வரதான். ஆச்சாரிய கட்டாட்சத்துல எப்பவுமே தோஷமே இல்லாத ஒரு ஆச்சாரிய கட்டாட்சம், அந்த தோஷமே இல்லாததாக இருந்திருக்கிற ஆச்சாரிய கட்டாட்சமாகிற ஒரு அமிர்தம். அந்த அமிர்தத்தினாலே ஜீவாத்மா அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக ஆறுது. இது பாக்யவசமாக கிடைக்கிறது. இந்த ஆச்சாரிய பிராப்தி ஹேத்தவஹான்னு சொல்லச்சு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல ஆறு காரணங்களை சொல்றார் ஆச்சாரியர்கள். ஜாயமான திசையில பெருமாளுடைய கட்டாட்சம் நமக்கு வேணும், அதுக்கப்புறமா அதுக்கு எதிர்ச்சா சுக்ருதம் வேணும், எதிர்ச்சா சுக்ருதம் வந்த விற்பாடு அத்வேஷம் ஆபிமுக்கியம், அதாவது சத்துக்களோட கூட துவேஷம் இல்லாமல் இருந்துருக்கிறது, அவளோட சேர்ந்து இருக்கிறது, அவள் விஷயத்துல எண்ணி பாக்குறது, இப்படி எல்லாம் ஒரு ஆறு காரணங்கள் இருக்கு ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு. அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சுக்ருத விசேஷத்தினால ஆச்சாரிய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்து அந்த ஆச்சாரிய கட்டாட்சத்தினால நம்ம என்னன்னா பரிணமந்தி அபவர்க தசாங்குராக நம்ம மேல விழறதுனால அப்ப என்னன்னா மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு இருக்கக்கூடியதான குணங்கள் பல வகையாக நம்ம நமக்கு உண்டாகும் என்பதாக சொல்லுகின்றார். கடைசியில இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ரொம்ப முக்கியன்றத தெரிவிக்கிறார். இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு வழியே இல்லாத இல்ல, சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு வழி இருந்திருக்கு என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி. இன்னும் இதனுடைய விரிவை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்ப்போம். கவிதா கேக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.